శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంతరూపిణం శ్రీచంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు ప్రణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం ఉంగళకెల్లాం తెలియం கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது, குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஆச்சாரியத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை. ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நம பார்வதி கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம். இந்த பகவான் இடத்துக்கும் நமக்கு என்ன உறவுன்னு கேட்டா, வேற ஒரு இடத்துல நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை, சொல்லி தெரிய வேண்டிய ஒண்ணும் இல்லை, அவர் எது வச்சிருக்காரோ அதான் சரி, நாம் போய் அதை மாத்து இப்படி மாத்து இப்படி மாத்துன்னு கேட்க வேண்டாம், அதுக்காக சுவாமி இல்லை, அவர் யாரையும் அவர் மண்டு போறார், அவர் ஒரு சட்டம் அவரை அதிகாரம் மண்டு போறார், நாம் போய் அதுல தலையிடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, சொல்லவே வேண்டியதில்லை. பின்ன சுவாமி என்னத்துக்கு நமக்கு எல்லாரும் நம்ம மாட்டா அசடாக இருந்துச்சா, அசத்துக்கெல்லாம் ஒரு ஏழு இடம் இல்லையா, அசத்த சித்தம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக அதை மனசுல வச்சுடுவானா, நம்ம நம்ம அதுக்கு நிறுத்தியை சித்தப்படுத்துறதுக்கு அந்த லட்சணத்துக்கு தான் அவர் சுவாமி. அவருக்கு என்ன லட்சணம்னா, பூர்வேசாமி குரு காலையான அனவச்சேதா அறவத்தை நம்ம சித்தப்படுத்துறதுக்கு ஒரு குருன்னு வச்சுக்கோம், குருஹத்தின்னு சொன்னி குருஹத்தின்னு சொன்னேன், நம்ம சித்தப்படுத்துறதுக்கு ஒரு குரு வராதுன்னு வச்சுக்கோம், அரே அந்த குரு சித்தம் வர்றதுக்கு அவருக்கு ஒரு குரு இருக்கார், இது ஒண்ணும் அப்ப அவருக்கு ஒரு குரு இருக்கார், அவருக்கு ஒரு குரு இருக்கார், இவ்வளோ இந்த குரு பிறந்தா முதல்ல எப்பவும் சித்தம் இருந்தாத்தானே முதல்ல ஒரு குருவாக அவர் வந்து சித்தப்படுத்தினு சித்தப்படுத்தினு வந்திருக்கார், எப்பவுமே சித்தனை ஒரு வச்சிருந்தாத்தானே அங்கிருந்து ஒரு சார்பு நின்று அந்த பாட்டு சார்பு நின்று நம்ம குருக்கிறதுக்கு எப்படி வர முடியும், அதனால அந்த நேச்சர்லயே ஒரு நிறைய நிறைய ஒரு நேச்சர்லயே ஒரு சக்தி இருக்க மாதிரி நிறைய ஒரு சக்தியானது ஒன்று இருக்கணும்ப்பா, அது சித்தமா இருக்கணும், அது சஞ்சலம் இல்லாம இருக்கணும், அசையாம இருக்கணும், கெட்டியா இருக்கணும், எதை பிடிச்சிருந்தா நமக்கு எது எந்த பெருந்தாக்கு இருந்தா கூட இரும்பு கம்பமா இருக்கணும், அது அப்ப ஏற்பட்ட ஒரு இரும்பு கம்பம் இருக்கு, அப்படி ஒன்று இருந்தாக்கா நான் அதை பிடிச்சிருந்து நாம ஸ்திரமா இருக்க முடியும், சஞ்சலம் இல்லாம இருக்க முடியும், அப்பதான் நமக்கு யோகம் கிடைக்கும். அந்த யோகத்துக்காகத்தான் சுவாமி யோகம்னு யோகசாஸ்திரத்துல பாக்கி பலதாத்தாவோ ஜெயக்கத்தாவோ அதை பத்தி எங்களுக்கு கழுவே கிடையாது, அந்த லட்சணம் சொல்ல அந்த லட்சணத்தையும் அடியோடு விட்டுடா, அடியோடு விட்டுட்டு நமக்கு இருக்கிற உறவு சுவாமிக்கு நமக்கும் அவர் அனுகிரகம் பண்றாங்க இல்லை, அவர் இருந்தா போறோம் அது அவர் இருக்கிறதுனாலே தானே ஒரு நல்ல சாமான் இருந்தானா அந்த எல்லா சாமானையும் அது இருக்கிறதுனாலே சித்தப்படுத்தணும், இன்னைக்கு இன்னைக்கு இல்லாம நல்ல சாமானும் இங்க இருந்தா போறோம், அப்படி நல்ல சாமானும் இருந்தேன்னா நமக்கு எல்லாம் வழி கிடையாது, நான் நல்ல காரியத்துக்கு பிரயோஜனம் பண்றதுக்கு வழி கிடையாது, நான் நன்னா இருக்கிறது வழி கிடையாது, அப்ப ஏற்பட்ட அந்த உறவு தான் தச்சா ஈஸ்வரன் ஒரு கருணா சமுத்திரம் தயா சமுத்திரம் நித்திய சித்தன் நித்திய புத்தன் எல்லாத்துக்கும் மூலபுருஷன், அவன் சஞ்சலமே கிடையாது. இந்த தமிழ்லையும் சொல்றப்போ பத்தத்தானுடைய பத்திரிகை நாம் பத்திரிகா நாமும் பத்திரிகை உண்டு, திருக்குறள் சொல்றப்போ பத்தத்தான தருடான் அவனா சாமின்னு வேறு எந்த காலத்திலும் பத்தத்தான் இருக்கான், அவனோட சம்பந்தத்தினால பாக்கி எல்லாரும் இன்னும் பத்தத்தோட ஐயா கொஞ்சம் வந்து வந்தாங்க, அப்படி பத்தத்தான உலகத்துல தருந்தாலும் நம்ம இன்னும் சின்ன காலம் அது இன்னும் தெரியும், அதான் காலம் குரு பெருசுங்கிறதுக்கு அந்த பக்கத்துடைய வசதியை நான் நேரம் அனுபவிக்கல, வாஸ்தவத்துல அந்த இடத்துல போய் சார்ஜ் பண்ணிட்டு இவனுக்கு ஆசீர்வாதம் ஒருத்த நம்ம கிடைச்சிட்டான்னா அவன் அந்த சாமியை பாட்டிலும் நம்ம இவனா தெரிய சாமி, இப்ப அந்த சாமிக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம், இவன் அந்த மாதிரி அவ்வளவு கிரகமா இருக்கிறான்னா ஒரு அழுக்கு அப்ப அழுக்கு ஒண்ணும் இல்லாம சுத்தமா இருக்கான்னா அந்த சாமியான இவனும், அதனால குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவம் மகேஸ்வரன் சொல்றப்போ அந்த சுவாமிக்கும் இந்த சுவாமிக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்னா, அப்பவும் எல்லாம் இருக்கிறதுலயும் சரி கருணையிலையும் சரி ஞானத்திலையும் சரி நிறைய வேட்டாகும், அதனால அந்த விஷயத்தினாலேயே அந்த விஷயத்துல அந்த ஈரோ ஈரோடு முகத்தினாலேயே நிறைஞ்சு வேட்டான், நிறைஞ்சு போட்டவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரன் என்ன எனக்கு தெரியும், என்ன அவன் ஒரு ஆபீஸ் எனக்கு கூட இருக்கு, எனக்கு ஆபீஸ் இல்லை, அவ்வளவு வித்தியாசம். உத்தியோகம் என்ன ஜெயசக்தி பண்றது, சுமாரம் பண்றது, அவருக்கு பரிபாலனை பண்றது, இன்னும் அறிவு அடிக்கிறது, கொலை பண்றது, சமப்படுத்துறது, இதெல்லாம் மசீதியில் பல சுமாரம் பண்றது, அங்க இருந்து இந்த காரியங்கள்லாம் ராவண சுமாரம் பண்றது, சிசுவாரம் வசம் பண்றது, இந்த வேலையெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஆபீஸ் கூட அவனுக்கு நினைச்சு அவனுக்கு வேலை கூட இந்த வேலை இல்லாத அவரு சுந்தஸ்வரூபத்துல மாசம் இருக்கிறது. அவன் வேலையெல்லாம் சிந்திக்கிறதுனால ஓஹோ இவனுக்கும் ராசி இருக்கா, இவன் வேலை கோபிக்கணும், அந்த நரசிம் சாமி கோபிக்கணும், திருகுருநாரன் கோபிக்கணும், அவன் நல்லவனா சந்தேகங்கள்லாம் கூட வரும். அந்த சந்தேகங்கள்லாம் கூட இல்லாம அவன் ஆர்வம்னா இருக்கானோ இல்லையோ உத்தரப்பட்டவனோ சந்தேகங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் என் பிரத்யட்சமா பார்த்திருக்கான், ஈஸ்வரன் எப்படி ஈஸ்வரன் எந்த காரியத்துக்காக நடத்துற சம்பந்தமோ அந்த காரியத்துக்கு எனக்கு பிரத்யட்சமா பார்க்கணும், இவனுக்கு பிரத்யட்சமா நான் பலத்துக்கு கொடுக்குறீங்க. அவன் அவன் தான் குரு, அவன் தான் பிரம்மா, அவன் தான் இருக்கிறான், அவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லு. பகவான் பாலராயனான்ட்டு இவரை யாசரை சொல்றப்போ குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரன் சொல்றது, இவன் முன்னு சொல்றது. பாலராயனர் யாசரை பத்தி சொல்றப்போ அபாலலோகன சம்பு திபாகுர் அபரோகரு அத்தபுர்வோகனோ பிரம்மா பகவான் பாலராயனா, நாலு மூஞ்சு இல்லாத பிரம்மா, மூணாவது இடம் இல்லாத சிவன், ரெண்டு சஞ்சில்ல வியாசர், ரெண்டு சஞ்சில ஆளு விஷ்ணு, இவர்தான் பாலராயனர்னு பேரு. அபார லோகன சம்பு நெத்தியில் ஒரு கண்டிருக்கு அந்த இடமில்ல எனக்கு அபார லோகன சம்பு அதுர்வகனோ பிரம்மா திபாகர் அபரோ ஹரி பகவான் பாலராயனா, ரெண்டு சஞ்சில்ல ஹரி, அதுதான் பாலராயனர் வியாசர்னு. வியாசர் எல்லாருக்கும் மூல உருவானதுனால எல்லா குருவும் நமக்கு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரான் சொல்லிருக்கா. அதனால சாமி சாமி இருக்க சாமின்னா அதுக்கு சாஸ்திரங்களையோ பெரியவாழ்லையோ அனுபவத்திலேயோ சாமியினுடைய நிலை நிறைஞ்ச நிலை ஏற்பட்டதோ அப்படி நிறைஞ்ச நிலை நமக்கு நமக்கு குருவனுடைய சின்ன ஒரு நம்பிக்கை அப்ப ஏற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிட்டாலனா சாமியோடு நமக்கு வேண்டாம். இல்லைன்னா ஒரு வழிபட்டியமாக ஒரு பெரியவாள் கிடைச்சா அவளை குருபக்தி பண்ணிட்டு அப்படிதான் ஈஸ்வரன் கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை குரு நடத்துறது கொஞ்சம் குறைவா இருந்தா தான் ஈஸ்வரனோட போனோம். ஆனா ஈஸ்வரன் சொல்றது ஈஸ்வரன் இல்லாதனா இது நமக்கு லோகத்துக்கு எப்பவும் இல்லையே. இப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைக்கிறதுக்கு பூர்வோகாவது குரு, நம்ம குரு நம்ம குரு நம்ம குரு நம்ம குரு எல்லாத்துக்கும் மூல குருவா ஒருத்தர் எப்பவும் சாஸ்திரமா இருக்க முடியாது, அவன்தான் ஈஸ்வரன். ஆனால் அவனிடத்துலயே நேரம் சொன்னா உடனே வண்டி இல்லை, அதுதான் வீட்டராக விஷயம்தான் சித்தம்னு அடுத்து ஆசீர்வாத மாசம் நினைக்கிறதோ பூர்வனை கூப்பிட்டுருக்கேன். ஈஸ்வர பிரசாரம்னு சொன்னார், ஈஸ்வர பிரசாரம் இப்போ நமக்கு ஆசையெல்லாம் விட்டவன் நேரம் ஒரு ஆள் ஆப்படாத போனாத்தான் அது கொஞ்சம் அரகரா இருக்கிற ஆச்சாரியாவது கொஞ்சம் வாங்கிட்டு பக்தி மாத்திரம் நான் பண்ணிட்டு ஈஸ்வரனுக்கு தியானம் பண்ணி வித்தியாசம் ஜபம் உபாசனம் எல்லாம் பண்ணிடும். ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய சுரூபத்தை சாஸ்திரத்தை சொல்லிருக்கிற மாதிரி அது சுத்தமான சுரூபம், அது சமுத்திரமான சுரூபம், அது கொஞ்சம் கூட அசையாது, சித்த விருத்தி கொஞ்சம் கூட அசையாதவன் ஈஸ்வரன், சித்த விருத்தி கொஞ்சம் கூட சரிக்காதவன் ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு தியானம் பண்ணி நான் சொன்னதும் ஆகணும். அப்படி இல்லாம நமக்கு அந்த ஈஸ்வரன் எவ்வளவு கோவிந்தராமகிருஷ்ண கீர்த்தனம்.